புறம்போக்கு உனக்கு இல்ல, புறம்போக்கு எனக்கு இல்ல, புறம்போக்கு ஊருக்கு, புறம்போக்கு பூமிக்கு, புறம்போக்கு உனக்கு இல்ல, புறம்போக்கு எனக்கு இல்ல, புறம்போக்கு ஊருக்கு, புறம்போக்கு பூமிக்கு, புறம்போக்கு உன் பொறுப்பு, புறம்போக்கு என் பொறுப்பு, புறம்போக்கு உன் பொறுப்பு, புறம்போக்கு என் பொறுப்பு, புறம்போக்கு ஊர் பொறுப்பு, இயற்கைக்கு பூமிக்கு சாமகாரிகாம சனி சமகாரிசாரிசாபதமாகரிசாக வெள்ளம் வந்து போன பின்னே கத்துட்டது என்ன, வெள்ளம் வந்து போன பின்னே கத்துட்டது என்ன, ஏரிக்குள்ள கட்டடத்தை கட்டுறது என்ன, நதிகள்